వెంకటాద్రి సమం స్థానం బ్రహ్మాండే నాస్తి కించన వెంకటేశ సమో దేవో న భూతో న భవిష్యతి ఫాల్గుణే మాసి పూర్ణాయాం ఉత్తరక్షేందు మాసరే గోవిందరాజో భగవాన్ ప్రాదురాసీత్ మహామునే పద్మా పద్మ సరో మధ్యే ప్రసన్న వదనే క్షణ ప్రాదురాసీత్ జగన్నాథం పశ్యంతీం ప్రియదర్శన வேம்கடன்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கடத்துறைவார்க்கிணமா என்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீல்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புழ்வுமனையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. திருவனந்தாழ்வானாலே கபில மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வெங்கடேஷ அஷ்டோத்தர சதநாமாவளியிலே இன்றைய தினம் 44வது நாமாவளி. ஜனகேஷ்ட பிரதாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே எம்பெருமானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ஜனகேஷ்டப்பிரதஹா என்பது. ஜனக இஷ்டப்பிரதஹா, ஜனகருக்கு அவருடைய இஷ்டங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணி வைத்த, அவருடைய கோரிக்கைகளை ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்றி வைத்த ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னு அர்த்தம். இதற்கு முன்னாடி நாமாவாலே வாமதேவ பிரியாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹா அப்படின்னு அனுபவித்தோம். வசந்த கங்கை கரையிலே கங்கா நதி தீரத்திலே நிமி புத்திரர்னு சொல்லக்கூடிய ஜனகர் யாகம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி அவர் யாகம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அந்த யாகசாலைக்கு வாமதேவர்னு சொல்லக்கூடிய மகா பிரம்மஜானியான ரிஷி அங்க வரார். வரச்ச ரெண்டு பேருக்கும் சம்பாஷணம் நடக்கிறது. நடக்கிறச்ச பெருமாள் இப்ப எங்கே எழுந்தருள் இருக்கிறான் அப்படின்னு கேட்டா நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய திருவேங்கட மலை மீது பெருமாள் இருக்கிறார். வைகுண்டத்தையும் விட்டுட்டு பெருமாள் எதுக்காக அங்க வந்தார், அந்த மலையினுடைய பெருமை என்ன, தீர்த்தங்களினுடைய பெருமை என்ன, இதெல்லாம் ஒன்னு ஒன்னா இந்த ஜனகர் நிமி புத்திரரான ஜனகர் கேட்க கேட்க இந்த வாமதேவ மகர்ஷியானவர் சொல்லிண்டே வரார் திருவேங்கடத்தினுடைய மகிமையை, வெங்கடாச்சலம் மகாத்மியத்தை. வாமதேவருக்கு வெங்கடாச்சல மகாத்மியத்தை யார் சொன்னா அப்படின்னு பார்த்தா பிரம்மா சொன்னார். பிரம்மாவினிடத்திலே போய் வாமதேவர் திருவேங்கட மலையினுடைய பெருமையை உரைக்க வேண்டும், பெருமாள் வைகுண்டத்தையும் விட்டுட்டு அங்க போயிருக்கான்னா என்ன காரணம் அப்படின்றதா வாமதேவர் பிரம்மாவினிடத்திலே கேட்டு இந்த பிரம்மாவானவன் வாமதேவருக்கு என்னென்னலாம் சொன்னானோ அதை பல இடங்கள்ல அப்படி சொல்லிண்டு திருவேங்கட மலையினுடைய திருவேங்கடமுடையானுடைய பெருமையெல்லாம் பரப்பிண்டு வர்றார் வாமதேவர். அதிலே ஒன்னாதான் இந்த நிமி புத்திரரான ஜனகருக்கு கங்கையிலே யாகசாலையிலே உபதேசம். இந்த சம்பாஷணத்தில் இந்த உரையாடலில் உபதேசம் பண்ணின வாமதேவருக்கு மிகவும் பிடித்த அல்லது வாமதேவரை மிகவும் விரும்பும் ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா என்று போன திருநாமத்திலே பார்த்தோம். இந்த திருநாமத்திலே அந்த வாமதேவரிடத்திலே உபதேசம் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக திருவேங்கட மலையினுடைய பக்தியை திருவேங்கட மலையினுடைய மகிமையை உணர்ந்து திருவேங்கட மலையினிடத்திலும் திருவேங்கடமுடையானிடத்திலும் திருமலையிலே உள்ள தீர்த்தங்களிடத்திலும் ஒரு விசுவாசத்தையும் பிரதிபத்தியையும் அடைந்து திருவேங்கட மலைக்கு போய் தபஸ் பண்ணி திருவேங்கடமுடையானை சேவித்து தன்னுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற பெற்றவரான ஜனகர், அவரை பத்தி இந்த நாமாவளியாலே சொல்லப்படுகிறது. வாமதேவரிடத்திலே பெற்றுக்கொண்ட உபதேசத்தை திருமலையிலே போய் இவர் சபலமாக்கிக் கொண்டார். காதால கேட்டதை அங்க அப்படியே சோதனை பண்ணி பார்த்தார். இவருக்கு பெருமாளுடைய அனுகிரகமும் சேவையும் கிடைத்தது. அப்படி யாராயிருந்தாலும் பக்தியோட வந்தா திருவேங்கடமுடையான் அவளுக்கு அனுகிரகம் பண்றான் அப்படின்ற விஷயத்தை சொல்வதற்காக இத்தனை உதாரணங்கள். இவாள்லாம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு நல்ல எக்ஸாம்பிளா சுவாமி திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் தொகுக்கிறார். இங்க புராணங்கள்ல வந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கூட. இது மட்டும் இல்லாமல் கங்கைக்கரையிலே நிமி புத்திரரான ஜனகருக்கு வாமதேவ மகர்ஷியானவர் திருவேங்கட மலையினுடைய பிரபாவத்தை எப்படியெல்லாம் சொன்னாரோ அத்தனை வெங்கடாச்சல மகாத்மிய விஷயங்களையும் கூட சீதாவினுடைய தகப்பனாரான ஜனக மகரிஷி, மிதிலா தேசத்து ராஜாவான ஜனகருக்கு, ஜனக மகாராஜாவுக்கு அவருடைய புரோஹிதரான சதானந்தர் என்பவர் சொல்கிறார். ஆக இங்கு ஜனக இஷ்டப்பிரதாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகா என்கிற நாமாவளிக்கு ரெண்டு ஜனகர்களினுடைய இஷ்டத்தையும் பூர்த்தி பண்ணி வைத்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா என்று புரிந்து கொள்ள வேணும். முதல் ஜனகர் சீதா தகப்பனாரான ஜனகருக்கு பலகாலங்களுக்கு முன்பே இருந்தவரான நிமி சக்கரவர்த்தி என்கிற ராஜாவினுடைய குமாரரான நிமி புத்திர ஜனகர். இன்னொரு ஜனகர் சக்கரவர்த்தி திருமகனுக்கு மாமனாரும் சீதா பிராட்டியினுடைய திருத்தகப்பனாருமான மிதிலா தேசத்து ராஜாவான ஜனக மகாராஜா. இவா ரெண்டு பேருக்கும் விருப்பங்களை பூர்த்தி பண்ணி வைத்த வெங்கடேசனுக்கு நமகா. இவா ரெண்டு பேரும் திருவேங்கடமலைக்கு வந்து பெருமாளை சேவித்து அவனிடத்திலே தங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேறப்பெற்றதை வாமன புராணத்திலே ரெண்டு அத்தியாயங்களாலே விசேஷமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இதுல இந்த சீதா பிதாவான ஜனகர் இருக்கிறாரே, சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனுடைய மாமனார், அவருடைய பெருமை அவருடைய பிரபாவம் சொல்லப்படாத இடம் கிடையாதுன்னே சொல்லலாம். சாந்தோக்கிய உபனிஷத் முதலான உபனிஷத்துக்களிலே ஜனகர் மகா கர்மயோகி என்று புகழப்பட்டிருக்கிறது. ஆக வேதமே கொண்டாடக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரிலே இந்த கர்மயோகியான ஜனக மகாராஜாவும் சேர்கிறார். சீதாவினுடைய திருத்தகப்பனாரும் எம்பெருமான் கீதாச்சாரியனாக அவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் கூட ஸ்ரீமத் பகவத்கீதையை உபதேசம் பண்ணினான் அல்லவா, அந்த பகவத்கீதையிலே கூட இந்த ஜனகரை எம்பெருமான் கண்ணனே புகழ்கிறான். லோகத்துல எம்பெருமானால சிருஷ்டிக்கப்பட்டவா எல்லோரும் எம்பெருமானை புகழ்வது என்பது அவர்கள் நிறம் பெறுவதற்கு, அவளுடைய சொரூபம் அவளுடைய கடமை அவளுடைய பக்தியை வெளியிடுறா எம்பெருமான் இடத்துல. ஆக நாம் எல்லாம் கூட எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றோம்னா அது சாதாரண விஷயம் தான், அதனால பெருமை ஒண்ணும் இல்லை. ஆனா எம்பெருமானுடைய வாக்கிலே இவர் வசந்தவர், இவர் மகான், இவர் ஞானின்னுட்டு சிலரை எல்லாம் கொண்டாடுறான்னா எம்பெருமானாலேயே கொண்டாடப்படக்கூடிய அவர்கள், அதே கீதையில எம்பெருமான் கண்ணன் சொன்னது போல ஞானீத்து ஆத்மைவ மேமதம் அப்படின்னுட்டு இந்த மகா ஞானிகள் எல்லாம் எனக்கே ஆத்மாவாக எனக்கே பிராணனை போல உயிராக இருக்கக்கூடியவர்கள் பெருமாளுடைய திருவாக்கு. அப்பேற்பட்ட மகான்களில் ஒருவர் இந்த ஜனகர். பகவத்கீதையில கண்ணன் சாதிக்கிறான், கர்ம நைவ ஹி சம்சித்தி ஆஸ்திதா ஜனகாதயா. இந்த ஜனகர் இருக்கிறாரே அவர் இன்னும் சிலர் எல்லாம் கூட கர்மயோகத்தினாலேயே மோட்சம் அடைந்தனர் அர்ஜுனா அப்படின்னு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற. கர்மயோகத்தை பத்தி அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிண்டே வந்த கண்ணன் பெருமாள், கண்ணா இந்த கர்மயோகத்தை கொண்டு இதுவரைக்கும் யாரான மோட்சம் போயிருக்காளா அப்படின்னுட்டு அர்ஜுனன் மனசிலே இருந்த சந்தேகத்தை புரிந்து கொண்டு பெருமாள் அவனுக்கு தெளிவா பதில் சொல்ற. ஜனகர் முதலானவர்கள் எல்லாம் கர்மயோகத்தினாலேயே மோட்சம் அடைந்தார்கள், சித்தி அடைந்தார்கள், அதனாலே கர்மயோகத்தை பண்ணியும் கூட மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னுட்டு சொல்லிட்டு வர. ஆனா இது நமக்கு உபதேசிக்கப்பட்டதல்ல, நமக்கு உபதேசிக்கப்பட்டது மாமேகம் சரணம் பிரஜகா என்று சரணாகதி தான் நமக்கு உபதேசம். பக்தி யோகம் பண்ணுவதற்கோ கர்ம ஞான யோகாதிகள் எல்லாம் பண்ணுவதற்கோ நமக்கு சக்தி போராது, ஆயுளும் போராது. அதனாலே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்த வசந்த சம்பிரதாயமானது பிரபத்தி சம்பிரதாயம்னு சொல்லக்கூடிய சரணாகதி மார்க்கம். இங்க கர்மயோகத்தை சொல்ல வந்த இடத்திலே மகா கர்மயோகியான ஜனகரை பெருமாள் புகழ்கிறார் அப்படின்றதோட நிறுத்திக்கணும். இப்படி சாந்தோக்கிய உபனிஷத்தம், பகவத்கீதை இதெல்லாம் இல்லாம நிறைய புராணங்களிலெல்லாம் கூட இந்த சீதாவினுடைய திருத்தகப்பனாரான ஜனக மகாராஜாவினுடைய ஜனக சக்கரவர்த்தியினுடைய பெருமை ஆச்சரியமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வசந்த பிரமாணங்களான வேதம் என்ன, பகவத்கீதை என்ன, புராணங்கள் என்ன, இதெல்லாம் கொண்டாடும்படியாக வசந்த கர்மயோகியாக ஜனகர் எழுந்தருளியிருந்தார். ஒரு சமயம் ஜனகருடைய ராஜ்யத்திலே தீ பிடிச்சி எரியறதான், எல்லாம் தீ பிடிச்சி எரியறதான். அவாவா தங்களுடைய வஸ்துக்களை விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் காப்பாத்தணும்னுட்டு என்னென்ன விலையுயர்ந்த பொருள்கள் வேல்யூபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்காளோ அத்தனையும் எடுத்துட்டு குழந்தைகளை கூட இருக்கிறவாள் எல்லாம் அழிச்சுண்டு தங்களை காப்பாத்திக்கணும், தங்களுடைய உடைமைகளை காப்பாத்திக் கொள்ள வேணும் அப்படின்னுட்டு பாதுகாப்பான இடம் தேடி ஓடுறாளாம். அப்பவும் இந்த ஜனகர் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அந்த காரியத்தில இருந்து அப்படி நகராம அங்கேயே இருந்துட்டு இருந்தாராம், அதே காரியத்தை பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ யாரோ கேக்குறா, என்ன சுவாமி இப்படி யாருது நீங்க இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்களே அப்படின்னா, இல்ல என்ன நடக்கணுமோ அது நடக்கிறது, இல்ல நான் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னுட்டு தன்னுடைய கர்மாவிலே அவர் குறியா இருந்தார் அப்படின்னுட்டு என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஆத்ம ஞானி, மகா கர்மயோகி இந்த ஜனகர். அப்பேற்பட்ட சீதாவினுடைய தகப்பனாரான ஜனகர் சதானந்த மகர்ஷின்னு சொல்லக்கூடிய அவருடைய புரோகிதரிடத்திலிருந்து திருவேங்கடமுடையானை பற்றி, திருமலையை பற்றி, திருமலையிலே உள்ள புண்ணிய தீர்த்தங்களை பற்றி எல்லாம் விசேஷமா கேட்கிறார். அத வாமன புராணம் சொல்றது, ஏதத் ஸ்ருத்வா து ஜனகஹா சதானந்தோதிதம் ததா பிரஹர்ஷமதுலம் லப்த்வா மந்திரிபிஸ் சஹிதோ நிருபஹா கத்வா வ்ருஷாசலம் தீவிரம் ஸ்வாமி புஷ்கரிணி ஜலே ஸ்நாத்வா த்ருஷ்ட்வா அததேவேஷம் ஸ்ரீபூமி சஹிதம் ததஹா தத்ர ஸ்தித்வா சிரம் காலம் சர்வான் காமான் அவாப்ய ச ஆகத்யமிதி நாம் ராஜா சசாஷ ப்ருதிவீமிமாம் அப்படின்னு கொண்டாடுறது. அதாவது இந்த சீதா பிதாவான ஜனகர் தன்னுடைய புரோஹிதரான சதானந்த மகரிஷியனிடத்திலே என்னென்னலாம் கேட்டாரோ அதெல்லாம் அப்படியே இவர் மனச போய் அப்படியே தச்சுடுத்து, மனசுல ஆழ பதிஞ்சுடுத்து. அப்பேற்பட்ட பிரபாவமுடைய திருவேங்கடமலைக்கு போக வேணும், அப்பேற்பட்ட பிரபாவமுடைய திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடியதான புண்ணிய தீர்த்தங்களிலே தீர்த்தமாட வேணும், இந்த மலைக்கும் இந்த தீர்த்தங்களுக்கும் இத்தனை பிரபாவம் தரக்கூடிய சக்தி படைத்த திருவேங்கடமுடையானை சீனிவாசனை சேவிக்க வேணும் என்றெல்லாம் அவருடைய மனசிலே ஆசையானது அப்படி தீ போல அப்படியே கொழுந்து விட்டு எரியறது. அதை தீர்த்து கொள்வதற்காக தன்னுடைய மந்திரிகளை எல்லாம் கூட கூட அழைச்சிண்டு திருவேங்கடமலைக்கு பாத யாத்திரையா கிளம்பிட்டார் ஜனக மகாராஜா. அப்படி திருவேங்கடமலைக்கு வந்து இந்த மலையை சேவித்து இந்த மலையினுடைய பெருமையை மகிமையை எல்லாம் கூட அனுபவித்துக் கொண்டு மலை ஏறி போய் மலையிலே இருக்கக்கூடியதான வசந்த புஷ்கரணி சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி அந்த சுவாமி புஷ்கரணியினுடைய கரையிலே ஸ்ரீபூமி நீலா சமித்த ஸ்ரீபூமி நீலா சகிதனாக அடர்மேல் மங்கை உரை மார்பனாக இருக்கக்கூடிய பரமபுருஷனை திருவேங்கடமுடையானை தன்னுடைய கண்களாலே வாரி பருகிறார். அத்தனை அழகான பெருமாளினுடைய சேவை இவருக்கு கிடைக்கிறது. இத்தனை காலம் நம்முடைய புரோஹிதர் சொல்ல கேட்டோம், இன்னைக்கு நேரைய அனுபவிக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னுட்டு அப்படியே புல்லரிச்சு போறார். அந்த சுவாமி புஷ்கரணி தீர்த்த ஸ்நானமும் அதன் கரையில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சேவையும் இவருக்கு பத்தல. ஒரு முறை தீர்த்தமாடி எடுத்து பெருமாளை சேவிச்சா எடுத்து புரட்ட ராஜ்யத்துக்கு போவோன்ற எண்ணமே வரல இவருக்கு, எல்லாத்தையும் மறந்துட்டார். பல காலம் அந்த மலையிலேயே கூட தங்கி இருந்து தினம் எப்பெல்லாம் தீர்த்தமாடனமோ அத்தனை வேளையும் சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடிக்கொண்டு திருவேங்கடமுடையானை தினம் தன்னுடைய கண்களாலே வாரி பருகி அனுபவித்துக் கொண்டிருந்தார். அப்படி பல காலம் இவர் மலையிலேயே தங்கி பெருமாளை அனுபவிச்சுட்டு இருந்ததை பார்த்துட்டு பெருமாள் இவருக்கு பிரத்யட்சமா சேவை சாதிக்கிறார். பெருமாளை விக்கிரகமாக அர்ச்சா ரூபமாக இல்லாமல் நேரையும் சேவிக்கிறார். அந்த சந்தோஷத்திலே அப்படியே தெளிச்சு போறார். இந்த க்ஷணமே உன் திருவடிகளுக்கு வந்து விட்டாலும் கூட எனக்கு ஆனந்தம் தான், அத்தனை ஒரு உச்சகட்டமான சந்தோஷத்திலே இருக்கிறேன்னு பெருமாள் இடத்துல தெரிவிக்கிறார். பெருமாள் சொல்றான், உன்னை என் திருவடி சேர்த்துக்கிற காலம் இன்னும் வரல, அது மட்டும் இல்லாமல் உன்னை போல நீதி நெறி தவறாமல் ராஜ்ய பரிபாலனம் தர்ம பரிபாலனம் பண்ணக்கூடிய ராஜாக்கள் ரொம்ப சுலபமா கிடைக்க மாட்டா லோகத்துல, ரொம்ப சொற்பமான ராஜாக்கள் தான் உன்னை போல இருக்கிற தர்மாத்மாக்கள். ஜனகர்னு ஒரு மகாராஜா இருந்தார், ராஜான்னா அப்படி இருக்கணும் அப்படின்னு வரலாறு பேச போறது உன்னை பத்தி. அப்பேற்பட்ட நீ இன்னும் கூட பல காலங்கள் இந்த லோகத்திலே நல்லாட்சி வழங்க வேண்டும், தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், அதனாலே திரும்ப உன்னுடைய ராஜ்யத்துக்கு போய் சுகமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு பல்லாண்டு காலங்கள் ராஜாவாக இருந்துட்டு நாட்டை காப்பாத்திட்டு ஜனங்களை ஆட்சி பண்ணிட்டு வா, தகுந்த சமயம் வரச்ச உன்னை என் திருவடியில சேர்த்துக்கிறேன்னு திருவேங்கடமுடையான் இவரிடத்திலே சொல்றான். அப்படி சொன்ன உடனே இதுதான் பகவத் சங்கல்பம், பெருமாளுடைய திருவுள்ளம்னா அடியனுக்கு அதுவே சந்தோஷம். இதுக்கு மேல தேவரையர் வற்புறுத்தல, தேவரையர் சாதிச்சபடி அடியன் ராஜ்யத்துக்கு போய் ராஜ்ய காரியங்களை எல்லாம் நிர்வாகம் பண்ணிட்டு பழையபடி இருந்துட்டு இருக்கேன்னு பெருமாளிடத்திலே விடைய கொள்கிறார். புரட்டு போறார் மலையிலிருந்து. இதீரிதம் தன்முனினா சமஸ்தம் ஸ்ருத்வா மஹௌஜா ஜனக மகாத்மா ப்ரபுள்ள நேத்ரஹ புலகாஞ்சிதாங்கஹ நாராயணாத்ரிம் ப்ரயயௌ ப்ரஹ்ருஷ்டஹ சமாப்ய யஜ்ஞம் ஜனகோ மகாத்மாதுரம் தரித்ர்யாஸ்ஸ சிவே நியோஜ்ய த்ரஷ்டும் பரம் ப்ரஹ்ம வ்ருஷாத்ரி மூர்த்தி ஸ்வயம் யயௌ மைதில ராஜராஜஹ. இப்படி மகா கர்மயோகியான ஜனகர் திருவேங்கடமலைக்கு வந்து ஜனகர்னு சொல்லக்கூடிய மகாத்மா பெருமாளை சேவித்த விதத்தை சதானந்த மகர்ஷி வர்ணிக்கிறார். எப்படி சேவித்தார் அப்படின்னா, பிரபுல்ல நேத்திரம், கண்கள் அப்படியே ஜலமானது அருவி போல கொற்றது. பெருமாளை நேர சேவித்த அந்த அழகை அவரால் வாயாலே வர்ணிக்க முடியவில்லை, அவருடைய உணர்ச்சியை அவராலே வெளிப்படுத்த முடியவில்லை. தொண்டை அடைக்கிறது, கண்ணில் ஜலமா பிரவகிக்கிறது. ஒரு க்ஷணம் பெருமாளை சேவித்து தான் எங்க இருக்கோம், என்ன பண்றோம், இது எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரிய முடியாத அளவுக்கு கண்ணானது தானா ஜலத்தை கொட்டுறது, தொண்டை அப்படியே விம்மருது, கண்கள்லாம் அப்படியே குளமா இருக்கிறது, எதிரில் இருக்கிற பெருமாள் கூட சரியா தெரியல, அத்தனை ஜலம் கண்ணில். அப்படி பெருமாளை ஆச்சரியமா அனுபவிச்சுண்டு இருக்கார். அவருடைய மனசானது ரொம்ப புலகாங்கிதமா எடுத்து, இத்தனை நாள் அர்ச்சாவதாரமா சேவிச்சுட்டு இருந்த பெருமாளை இப்ப நிறைய சேவிக்கிறோமே அப்படின்னுட்டு, பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த நாராயணாத்ரின்னு சொல்லக்கூடிய மலையினுடைய பெருமைதான் என்ன. ஆகையினாலே இந்த ஆனந்தத்தோட இந்த திருப்தியோட பெருமாளருடைய வாக்கை நாம வந்து காப்பாற்றணும், அதனால ராஜ்யத்துக்கு போய் ராஜ்யம் பண்ணலாம்னு பெருமாளிடத்துல விடைபெற்று கொண்டு வந்துட்டார். அப்படி இரண்டு ஜனகர்களில் சீதா பிதாவான இந்த ஜனகருக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ண விதம் இந்த ஸ்லோகத்தாலே சொல்லப்பட்டது. ஜனகேஷ்ட பிரதாய, இந்த ஜனகருக்கு என்ன இஷ்டம், சீதா பிதாவான ஜனகருக்கு என்ன இஷ்டம், எதற்காக மலைக்கு வந்தார், பெருமாளை சேவிக்கணும்னு வந்தார், பெருமாளிடத்திலே மோட்சம் கேட்கணும்னு வந்தார், பெருமாள் இவருக்கு சேவை சாதித்தார், மோட்சம் உண்டு, ஆனா அதை காட்டிலும் இப்ப உன்னுடைய கடமை பாக்கி இருக்கிறதுனால கடமையை முடிச்சுட்டு வா, மோட்சம் தரேன்னு சொல்லி சொன்னார். அப்படி ஏதோ கேட்டா கொடுத்துட்டேன்னு இல்லாம, உன்ன போல ராஜாவினுடைய சேவை இந்த தேசத்துக்கு தேவை, ஆகையினால நீ போய் ராஜ்யம் பண்ணிட்டு திரும்பவான்னு பெருமாளினுடைய வாக்கிலேயே வரக்கூடிய அளவுக்கு இவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை விட டபுளா பெருமாள் கொடுத்திருக்கான் இவருக்கு. என்னைக்கும் மோட்சம் உண்டு, அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல, இங்க கைங்கரியமும் பண்ணிட்டு வா, கர்மத்தையும் பண்ணிட்டு வா அப்படின்னு பெருமாள் சொல்றபடிக்கு பெருமாளுடைய திருவுள்ளத்திற்கு மிகவும் நெருங்கிவிட்டார். அதனாலே இவருடைய இஷ்டம் பூர்த்தியானது. இப்படி சீதா பிதாவான ஜனகருக்கு இஷ்டப்பிரதம் பண்ணின, இஷ்டத்தை பூர்த்தி பண்ணி வைத்த வெங்கடேசனுக்கு நமகா அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, இவருடைய காலத்துக்கு பலகாலம் முன்னாலே இருந்தவரான நிமி சக்கரவர்த்தியினுடைய குமாரரான ஜனகர் கங்கைக்கரையிலே யாகசாலையிலே வாமதேவ மகர்ஷியினிடத்திலே வெங்கடாசல மகாத்மியத்தை எல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் பண்ணிட்டு இருந்த யாகத்தை நல்லபடியா முடிச்சுட்டு யாகம் முடிஞ்ச கையோட கங்கையிலே ஸ்நானம் பண்ணிட்டு கங்கைக்கரையிலிருந்து திருவேங்கட மலையை நோக்கி தன்னுடைய திருவேங்கட மலை யாத்திரையை தொடர்றார். அப்படி தொடர்கிற போது அவரும் சக்கரவர்த்தியாக ராஜாவாக இருக்கிறபடினாலே ராஜ்யத்தை என்ன பண்றதுன்னு தன்னுடைய மந்திரிகளிடத்திலே ராஜ்யபாரியத்தை ஒப்படைத்து விட்டு வர்றார். என்னுடைய அமைச்சர்களே, நான் ராஜ்யபாரத்தை உங்களை ஒப்படைச்சிட்டு போறேன், நான் திருவேங்கட மலைக்கு போய் திரும்ப வர வரைக்கும் நல்லபடியா ராஜ்யம் பண்ணிட்டு வாங்கோன்னு அவளிடத்திலே தேசத்தை ஒப்படைத்து விட்டு திருவேங்கடமலைக்கு வந்தார். இவரும் கூட திருவேங்கடமலையை பலபடியாக அனுபவித்துக் கொண்டு எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடிக்கொண்டு சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி விசேஷமாக திருவேங்கடமுடையானை சேவித்துக் கொண்டு பல காலம் எம்பெருமானுடைய அழகிலும் திருவேங்கடமலையினுடைய சாநித்தியத்திலும் மூழ்கி அப்படியே இருந்துட்டார். இவருக்கும் பெருமாள் அந்த ஜனகரை போலவே நன்னா சேவை சாதித்தான். இவரும் பெருமாளை நேர சேவித்தார், சோத்திரம் எல்லாம் கூட பண்ணினார். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் எத்தனையோ ஆண்டு காலம் ராஜ்யம் பண்ணிட்டேன், யாகத்து வேதத்திலே சொல்லப்பட்டதான வசந்த யாகங்களை எல்லாம் கூட கணக்கே இல்லாமல் பண்ணிவிட்டேன், வாமதேவர் முதலான மகர்ஷிகள் எத்தனையோ பிரம்மஜானிகள் இருக்கா அவளெல்லாம் கூட சேவித்த அவளிடத்திலே உபதேசம் எல்லாம் கூட வாங்கிட்டேன், இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமில்லை சுவாமி, உன் திருவடியை சேருவது தவிர எனக்கு ஒண்ணுமில்லை அப்படின்னுட்டு பிரார்த்தித்தார். இவருக்கும் பெருமாள் சாதிக்கிறான், கவலைப்படாதங்க, இத்தனை பக்தி உடைய உமக்கு நான் நிச்சயம் மோட்சம் தரேன். இப்ப ராஜ்யபாரத்தை அமைச்சர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள், அது வந்து ஒரு சாதாரணமா டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட், அதுக்கு நிரந்தர தீர்வா உமக்கு அடுத்தபடியா தேசத்தை உம மாதிரியே நன்னா ராஜ்யம் பண்ணக்கூடிய ஒரு தர்மாத்மாவை ராஜாவா நியமிச்சுட்டு அதன் பிறகு இங்க வாங்கோ, நான் திருவடி சேர்த்துக்கிறேன்னு பெருமாள் இவருக்கு அனுகிரகம் பண்றான். இவரும் பெருமாளுடைய அனுகிரகத்தை சிரசா வகித்து ராஜ்யத்துக்கு போய் ராஜ்யம் பண்ணிட்டு அடுத்த ராஜாவையும் நியமித்து விட்டு வந்து திருவேங்கடமலைக்கு வந்து பெருமாளுடைய திருவடி அடைந்தார்னு வாமன புராணம் கொண்டாடுறது. இப்படி இந்த ரெண்டு ஜனகர்களினுடைய இஷ்டங்களையும் பூர்த்தி பண்ணி வைத்தவனான ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா அப்படின்றது இந்த நாமாவளியாலே சொல்லப்பட்ட விஷயம். அது என்ன சுவாமி, இவா ரெண்டு பேருக்கு மட்டும் இஷ்டபூர்த்தி பண்ணி வைத்தான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அடியேன் முன்னமே சொன்னது போல எல்லோருடைய இஷ்டங்களையும் திருவேங்கடமுடையான் பூர்த்தி பண்ணி வைப்பான். அதற்கு தேவை அவனிடத்திலே உண்மையான பக்தியும் விசுவாசமும் இருக்க வேண்டும். அந்த எம்பெருமான் நம்மை நிச்சயம் காப்பாற்றியே தீருவான், நமக்கு நல்லத பண்ணியே தீருவான் அப்படின்ற மகா விசுவாசம் மகா பக்தி அவனிடத்துல இருக்க வேண்டும். அப்படி இல்லாம வெறுமை போறது வரது பிரார்த்திக்கிறதுன்ற அனுகிரகம் பண்ண மாட்டான். இன்னொன்னு, உண்மையான விசுவாசத்தோட அவனிடத்துல எது கேட்டாலும் கிடைக்குமா, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, இந்த ஜனகருக்கு கொடுத்திருக்கான், அந்த ஜனகருக்கு கொடுத்திருக்கான், அவனுக்கு கொடுத்திருக்கான், இவனுக்கு கொடுத்திருக்கான், இதெல்லாம் உதாரணமா சொல்லிட்டு வர்றாரு புராணத்தில இருந்து எடுத்து. எதுவுமே நாம வந்து ஒரு சாட்சி ஒரு உதாரணம் கேட்போமோ இல்லையோ, அப்படி சொன்னாதான் நம்முடைய புத்திக்கு அது நன்னா புரியும், மனசிலே பதியும். அதனாலே உதாரணத்தோடு கூட வாமதேவருக்கு அனுகிரகம் பண்ணினான், ஜனகர்களுக்கு அனுகிரகம் பண்ணினான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வர. ஜனகேஷ்ட பிரதாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. அடுத்தபடியாக 45வது நாமாவளி, மார்க்கண்டேய மகாதீர்த்த ஜாத புண்ணிய பிரதாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் மார்க்கண்டேய மகாதீர்த்த ஜாத புண்ணிய பிரதா என்பது. மார்க்கண்டேய மகர்ஷின்னுட்டு ஒரு மகர்ஷி, அவருடைய பெயரை கேள்விப்பட்டாலே நமக்கு வரக்கூடிய நினைவு ஞாபகம் அப்படின்னா என்றும் 16, மரணமே கிடையாது, சிரஞ்சீவிகள் ஒருத்தர். ஆரம்ப காலத்திலே சிவபக்தராக இருந்து சிவனாலே எம்பெருமானிடத்திலே மோட்சம் பிரார்த்திக்கப்பட்ட ஒரு உத்தமமான ஆத்மா. புக்கடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயனவனை நக்கபிரானும் என்று உய்யக்கொண்டது நாராயணன் அருளே என்றுதான் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். இந்த மார்க்கண்டேய ரிஷியானவர் லிங்கத்தை வழிபட்டுண்டோ சிவலிங்கத்தை பூஜை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிற சமயத்துல அவருடைய ஆயுசு முடிஞ்சு போயிடுத்து. அவர் ஆயுஷுண்டு போனோன்றதுக்காக யமன் வந்தான். பூஜையில இருக்க ரிஷி, அதனால சாமி உங்களை ஆயுஷுண்டு போற காலம் வந்துருத்தோம், நீங்க அவசியம் வரணும் என்னோட அப்படின்னு பணிவா கூப்பிட்டு பார்த்தான். இல்ல நான் தெய்வத்தை பூஜை பண்ணிட்டு இருக்கேன், அந்த தெய்வம் உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல ஆயுஷுண்டு போக விட்டுறாது, அது என்ன காப்பாத்தும்னுட்டு அந்த லிங்கத்தை அப்படி சேர்த்து கட்டிக்கிறார். யமன் தர்மராஜன் அவனுடைய காரியத்தை அவன் பண்ணியே தீரணும். யாருக்கும் அநியாயமும் பண்ண மாட்டான், யாருக்காகவும் தன்னுடைய கடமையை செய்யாமலும் விட மாட்டான். ஆகையினால தன்னுடைய பாச கைத்தை வீசினா லிங்கத்தோட கூட சேர்ந்து இவன் கழுத்துல போய் பட்டது. அப்போ ருத்ரனிடத்திலே இந்த மார்க்கண்டேயர் பிரார்த்திக்கிறார், சுவாமி நான் உன்னுடைய தீவிர பக்தனா இருந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஆபத்தின் வரச்ச உம்மை சேவிச்சுட்டு இருக்கிறச்சியே யமன் கழுத்துல பாச கயிற போடுறானே, விஷாம பாத்துட்டு இருக்கிறேன், எனக்கு அழிவே இல்லைன்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை தாங்கோ அப்படின்னுட்டு ருத்ரனிடத்தில கேட்க, அப்போ ருத்ரன் மார்க்கண்டேயனுக்கு சொல்றார், எனக்கு மோட்சம் தரக்கூடிய அதிகாரம் இல்லை, மோட்சம் ஸ்ரீமன் நாராயணனாலே மட்டும்தான் கொடுக்க முடியும், எனக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னா, உங்களையே நம்பி இத்தனை காலம் பூஜை பண்ணின எனக்கு இதுதான் நீங்க சொல்லக்கூடிய பதிலா அப்படின்னு வருத்தப்பட்டு கேட்கவே, மகாபக்தனான உனக்காக வேணா ஒண்ணு பண்றேன், மோக்ஷ பிரதாவான மோக்ஷம் தரக்கூடிய சக்தி படைத்த ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே உனக்காக நான் பிரார்த்திக்கிறேன், அதை வேணா என்னால பண்ண முடியும்னுட்டு இவன் தன்னுடைய பக்தனான மார்க்கண்டேயனுக்காக நாராயணனிடத்திலே பிரார்த்திக்கிறான். எம்பெருமானும் அவனுக்கு சிரஞ்சீவின்ற பட்டத்தை கொடுக்கிறான். அப்படி புக்கடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயனவனை நக்கபிரானும் அன்று உய்ய கொண்டது நாராயணன் அருளே, அவனை காப்பாத்தினானே நக்கபிரான்னு சொல்லக்கூடிய சிவன், அதுவும் கூட எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே என்று மோட்சம் தருவது ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டுமே உரிமையான சமாச்சாரம், அவனால மட்டுமே தரக்கூடிய விஷயம் என்று ஆழ்வார் தெரிவித்தார். அந்த மார்க்கண்டேய மகர்ஷி மரணமே இல்லாமல் இருக்கக்கூடிய வரத்தை பெற்று என்றும் 16 இருக்கிறபடியினாலே, இப்போது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் பரதத்துவம், அவன் தான் மோட்சம் தர முடியும், மற்ற தெய்வங்களால ருத்ரன் முதலான யாராலையும் மோட்சம் தர முடியாதுன்றது அனுபவத்தினாலே புரிந்து கொண்டார், ருத்ரன் வாயாலையும் கேட்டுண்டார். அது இனி மகாவிஷ்ணு பக்தராக பரம ஸ்ரீ வைஷ்ணவரா மாறிட்டார், ஸ்ரீமன் நாராயணனை ஒழிய வேற யாரையும் சேவிக்க மாட்டேன்னுட்டு நம்ம போல ஆயிட்டார் அவர். அதிலிருந்து நிறைய ஸ்ரீ வைஷ்ணவ கஷேத்திரங்களுக்கு திவதேசங்களுக்கு புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் யாத்திரையா போய் தீர்த்தமாடி என்று பெருமாள் அனுபவிச்சுண்டு வர, அப்பேற்பட்ட மார்க்கண்டேய மகர்ஷி பல திவ்யதேசங்களிலே மூலவருடைய திருவடிவாரத்திலே முட்டி போட்டுக் கொண்டு மண்டியிட்டுக் கொண்டு மூலவரை சேவிக்கக்கூடிய காட்சியை பல இடங்களிலே நாம் காணலாம். உதாரணமாக திருவிண்ணகர் என்று பிரசித்தி பெற்ற ஒப்புளியப்பன் கோவிலிலே பெருமாளுடைய தர்மபத்னியான பூமி பிராட்டியினுடைய திருத்தகப்பனாராகவே இருக்கிறார் மார்க்கண்டேய மகர்ஷி. உப்புளியப்பனுக்கு லவண வர்ஜிதன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீனிவாசனுக்கு தன்னுடைய குமாரத்தியான பூமி பிராட்டியை கன்னியகாதானம் பண்ணி கொடுத்து அந்த எம்பெருமானுக்கு மாமனார் ஸ்தானத்திலே மார்க்கண்டேய மகர்ஷியானவர் திருவிண்ணகர் கஷேத்திரத்திலே இருக்கிறார். இன்னும் கூட பல கஷேத்திரங்களிலே மார்க்கண்டேய மகர்ஷிய பெருமாள் சன்னதியில சேவிக்கலாம். பழுத்த சிவபக்தராய் இருந்தவர் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்று தெரிந்து கொண்ட நாள் முதல் பழுத்த ஸ்ரீ வைஷ்ணவராக மாறிட்டு பகவான் இருக்கக்கூடிய திவதேசங்கள் தோறும் புண்ணியக்ஷேத்திரங்கள் தோறும் போய் பெருமாள் அனுபவிச்சுண்டு சேவிச்சுண்டு வந்தார். அப்பேற்பட்ட மார்க்கண்டேய மகர்ஷி அவருக்கு ஒரு ஆசை வந்துடுத்து. என்ன ஆசை அப்படின்னா, லோகத்திலே இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் ஸ்நானம் பண்ணிடணும். இது ஆகக்கூடிய காரியமா? இந்த மலையை எடுத்துட்டாலே மலையிலேயே 66 கோடி தீர்த்தங்கள் இருக்கிறதுன்னு புராணம் வர்ணிக்கிறது. அப்படி சொல்ல வந்த புராணம் 66 கோடி தீர்த்தங்களினுடைய பெயரை கூட சொல்ல முடியாது, சொன்னாலும் வருஷ கணக்கிலாக சொன்னிட்டு முக்கியமான தீர்த்தங்களினுடைய பெயரை மட்டும் சொல்லிவிட்டது. அப்படிலாம் இருக்கிற பட்சத்திலே லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடுவது என்பது சாத்தியமா? முதல்ல இவருக்கு அந்த ஆசை எப்படி வரது? நமக்கெல்லாம் கூட புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்ணணும்னு ஆசை உண்டு, ஆனா லோகத்தில் இருக்கிற அத்தனை தீர்த்தங்களையும் தீர்த்தமாடணும்ன்ற எண்ணம் நமக்கு வந்ததில்லையே. இவருக்கு ஏன் வந்தது அப்படின்னா, இவருக்கு மரணமே கிடையாது, என்றும் 16 வரம் வாங்கி எடுத்து காலாகாலத்துக்கு இருந்துட்டு இருக்க போற. நம்ம போல 100 வயசு தான், 80 வயசு தான், 60 வயசு தான் கிடையாது இவருக்கு. அதனால அவளோட என்ன பண்ண போறோம், பண்ணலான்னுட்டு அவர் சக்திக்கு அதை பண்ணணும்னு நினைக்கிறார். இங்கே திரும்பவும் சக்தியும் ஆயுஷம் தான் இங்க ஒரு கிரைடீரியா ஃபேக்டர். அவரால் முடியறதுன்னா அவருக்கு அத்தனை ஆயுள் உண்டு, அத்தனை சக்தி உண்டு. நம்மால முடியலன்னா நமக்கு ஆயுள் குறைவு, சக்தி குறைவு. அந்த மார்க்கண்டேய மகர்ஷி திருமலைக்கு வந்து திருமலையிலே இருக்கக்கூடிய தீர்த்தங்களிலே தீர்த்தமாடி எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றார். அதை இந்த நாமாவளி சொல்றது. மார்க்கண்டேய மகா தீர்த்த ஜாத புண்ணிய பிரதாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. மார்க்கண்டேய மகர்ஷியின் பொருட்டு எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்தால் என்னென்ன புண்ணியங்கள் ஏற்படுமோ அதையெல்லாம் கூட இந்த திருவேங்கட மலையிலேயே அனுகிரகம் பண்ணின ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா அப்படின்னு இந்த நாமாவளிக்கு அர்த்தம். இதுக்கு முன்னாலே ஜனகருடைய வெங்கடாசல யாத்திரையை பத்தி பேசினோம். 2 ஜனகர்களும் திருவேங்கடமலைக்கு யாத்திரை போய் அந்த தீர்த்தமாடி பெருமாளை சேவித்து அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேற பெற்றார்கள்னு ஜனகேஷ்ட பிரதாய என்கிற நாமாவளியிலே பார்த்தோம். இந்த நாமாவளியிலே அதே வாமன புராணத்திலே அதே அத்தியாயத்திலே சொல்லப்பட்ட விஷயம் மார்க்கண்டேய மகர்ஷியினுடைய வெங்கடாசல யாத்திரை. எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கும் புண்ணிய கஷேத்திரங்களுக்கும் தீர்த்த யாத்திரையா போயிட்டு இருந்த மார்க்கண்டேயர் எல்லாத்தையும் நிறுத்திட்டு அப்படியே டைவர்ட் ஆகி நேர திருமலைக்கு வந்துவிட்டார். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். சதானந்தர் ஜனகருக்கு திருமலையினுடைய பிரபாவங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வரும்போது ஒரு சந்தேகம் கேட்கிறார். இந்த திருவேங்கட மலையிலே இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரணிக்கு மட்டும் என்ன சுவாமி அப்படி ஒரு பெருமை? 3 லோகங்களிலே இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் மலையில வந்து சேர்றதுன்னு சொல்றீங்களே, எதற்கு வர்றது, எப்படி வர்றது, என்ன காரணம், அப்படி என்ன ஒரு பெருமை இந்த தீர்த்தத்துக்கு அப்படின்னு கேட்கிறார். அதற்கு பதிலாக சதானந்தர் சொல்றார், முன்னொரு காலத்திலே மார்க்கண்டேய மகர்ஷின்னு ஒரு மகர்ஷி இருந்தார். அந்த மகர்ஷி ரொம்ப பெரிய பிரம்மஜானி, அவருக்கு அழிவு என்பதே கிடையாது. அவர் கங்கை கரையிலே ஒரு காலத்திலே பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருந்தார். பிரம்மாவும் அவருடைய தபஸுக்கு சந்தோஷப்பட்டு நேரம் வந்து பிரத்யட்சமா சேவை கொடுத்தான். சேவை கொடுத்துட்டு என்ன வரம் வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்டான். அப்போ இந்த மார்க்கண்டேயர் என்ன கேட்டார் தெரியுமோ, ஸ்வர்கலோகம், பூலோகம், பாதாள லோகம், இந்த 3 லோகங்களிலே இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்களிலும் நான் போய் தீர்த்தமாடிட்டு வரணும். பூமி மட்டும் கூட போறலையா அவருக்கு? ஸ்வர்க்கம், பூமி, பாதாளம்னுட்டு 3 லோகங்களிலே எத்தனை கோடிக்கணக்கான புண்ணிய தீர்த்தங்கள் உண்டோ அத்தனையிலையும் போய் நான் விசேஷமா தீர்த்தம் ஆடணும். அப்பேற்பட்ட சக்தியை வைராகியத்தை நீங்க எனக்கு தரணும்னு விட்டு பிரம்மாவினிடத்த கேட்கிறார். பிரம்மாவுக்கு சிரிப்பு வந்துடுத்து, என்ன விபரீதமா இருக்கிறது, யாராலையும் பண்ண முடியாத காரியம் என்ன, ஏன் என்னாலையும் கூட இந்த காரியத்தை பண்ண முடியாது, நீ சகஜமா என்னை நோக்கி தபஸ் பண்ணி நான் வந்தாவிட்ட என்னிடத்துல கேட்கிற, உனக்கு வரம் தரக்கூடிய ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய என்னால கூட பண்ண முடியாத காரியம், ருத்ரனாலும் கூட பண்ண முடியாத காரியம், இதுக்கெல்லாம் நீ இப்படி ஆசைப்படலாமா, குழந்தைத்தனமானா இருக்கிறது நீ ஆசைப்படுறது, இருந்தாலும் கூட உன்னுடைய ஆசையை வேறு விதமா நான் நிறைவேற்றுறேன், என்னால முடியும், நீ ஆசைப்பட்டபடி மூன்று லோகத்திலே இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களிலே போய் நீராடுவது என்பது ஆகாத காரியம், ஆனால் மூன்று லோகங்களிலே இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ, எந்த பலன் கிடைக்குமோ, அந்த பலனை சுலபமா உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னுட்டு ஆரம்பிச்சு இந்த திருவேங்கடமலையனுடைய பிரபாவத்தை விசேஷமா தன்னுடைய வாக்காலே பிரம்மாவானவன் வர்ணிச்சென்று வரான். மார்க்கண்டேய மகர்ஷிக்கு திருவேங்கட மலையினுடைய பெருமையை முழுவதுமாக வர்ணித்துவிட்டு திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களினுடைய பெருமையை வர்ணிக்கிறான். அதிலே முக்கியமான மோட்சப்பிரத தீர்த்தங்கள்னு சொல்லக்கூடிய ஏழு தீர்த்தங்களை வர்ணித்து அந்த ஏழு தீர்த்தங்களுக்கும் மலையிலே இருக்கக்கூடிய 66 கோடி தீர்த்தங்களுக்கும் இந்த மூன்று லோகங்களிலே இருக்கக்கூடிய அத்தனை கோடி தீர்த்தங்களுக்கும் சுவாமியாக திகழக்கூடிய சுவாமி புஷ்கரணியினுடைய பெருமையை பறக்க மணிக்கணக்கிலே உபதேசம் பண்ணி அப்பேற்பட்டதான வசந்த சுவாமி புஷ்கரணியிலே மார்கழி மாசம் சுக்லபக்ஷம் துவாதசி திதி அன்று பிம்மால அருணோதய காலத்திலே நீ ஆசைப்பட்ட மூன்று லோகங்களிலும் உள்ள அத்தனை கோடி புண்ணிய தீர்த்தங்களும் இந்த சுவாமி புஷ்கரணியிலே வந்து சேர்றது. அந்த சமயத்திலே யார் இதுல தீர்த்தமாடினாலும் அவளுடைய பாபங்கள் எல்லாம் போய் மூன்று லோகங்களிலே உள்ள அத்தனை கோடி புண்ணிய தீர்த்தங்களிலும் அவ தீர்த்தமாடின புண்ணியமானது அவளுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் எம்பெருமானுடைய திருவடியாகிற மோட்சமும் கூட கிடைக்கும். அதனாலே இங்க போறேன் அங்க போறேன் மூன்று லோகத்துக்கு போறேன் எங்கெல்லாம் தீர்த்த இருக்கிறதுன்னு தேடி அப்படியே வியர்த்தமா காலம் கழிக்கிறத விட்டுட்டு இப்ப ஏற்பட்ட மகிமை வாய்ந்த சுவாமி புஷ்கரணியிலே நான் சொன்ன அந்த வைகுண்ட துவாதசின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாசம் சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு பிம்மால போய் தீர்த்தமாடுற வழியை பார், எல்லா புண்ணியமும் உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னார் பிரம்மா. அது மட்டும் இல்லாமல் வராக புராணத்திலே இதே கதை வேறு மாதிரி இருக்கிறது. என்ன அப்படின்னா, இதே மார்க்கண்டேய மகரிஷி தீர்த்த யாத்திரை பண்ணணும்னு தொடங்கிட்டார், இங்க பிரம்மாவனிடத்திலே அதுக்கான சக்தியை கொடுன்னு கேட்டார் அப்படின்னு பார்த்தோம் வாமன புராணத்திலே. வராக புராணம் என்ன சொல்றதுன்னா, இவர் அப்படி தீர்த்த யாத்திரை பண்ணோம்னு புறப்பட்டார், தீர்த்த யாத்திரை ஆரம்பிச்சுட்டார். எங்க இருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, கங்கை கரையிலே பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கா நதியிலே தீர்த்தமாடுறதுல இருந்து ஆரம்பிக்கிறார். அப்படி தீர்த்தமாடிட்டு அடுத்த க்ஷேத்திரத்துக்கு போய் தீர்த்தமாடினோட்டு அங்க இருந்து கிளம்புறார். கிளம்புறச்ச வழியில கருடனை பாக்குறார், கருத்மான பாக்குறார், கருடனை சேவித்தார். இப்படி நம்முடைய தீர்த்த யாத்திரை தொடங்குற சமயத்துல எம்பெருமானுடைய மகாபக்தனான கைங்கரிய பரனான நித்தியசூரியான கருத்மானையே பார்த்துட்டோமே, சாட்சாத் வேதஸ்வரூபியா இருக்கக்கூடிய கருத்மான தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. இவரிடத்திலே நம்முடைய ஆசையை சொல்லி அதுக்கான சக்தி நமக்கு ஏற்படணும்னு பிரார்த்திக்கலாம் அப்படின்னுட்டு பிரம்மாவனிடத்திலே என்னெல்லாம் கேட்டாரோ அதெல்லாம் கருடனிடத்திலே கேட்கிறார். இங்க சுவாமி, ஸ்வர்க்கம் பூமி பாதாளம் முதலான மூன்று லோகங்களிலும் உள்ள அத்தனை கோடி தீர்த்தங்களுக்கும் சென்று போய் தீர்த்தமாடி வர வேணும், அந்த புண்ணியங்கள்லாம் கிடைக்கணும், அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறார். கருடனும் பிரம்மா பண்ண அதே காரியத்தை தான் பண்றார், அதெல்லாம் ஆகாத காரியம், வேங்கடமலைக்கு போ, அங்க இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடு, எல்லா பலன்களும் வந்து சேரும் அப்படின்னு சொல்றார். இப்படி பிரம்மா சொல்லி இருந்தாலும் சரி, கருடன் சொல்லி இருந்தாலும் சரி, இல்ல ரெண்டு பேருமே சொல்லி இருந்தாலும் சரி, சொன்ன விஷயம் ஒண்ணுதான், சுவாமி புஷ்கரணிக்கு போய் தீர்த்தமாடு. இவர் என்ன பண்ணினார், இந்த புண்ணிய தீர்த்த போனோன்ற எண்ணத்தை கை விட்டுட்டு புண்ணிய தீர்த்த யாத்திரை மூன்று லோகங்களுக்கும் போக வேணும் என்ற எண்ணத்தை கைவிட்டுட்டு திருவேங்கடமலைக்கு போய் சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாட வேணும்ன்றத மனசுல வைராக்கியமா வச்சுட்டார். கூட துணைக்கு அகஸ்திய மகரிஷியினுடைய சிஷ்யர் ஒருத்தர் சுத்தர்னு பெயர் அவருக்கு, சுத்த மகரிஷின்னு பெயர் அவருக்கு. அவரையும் கூட வச்சுட்டு திருவேங்கடமலையில போய் இந்த மாதிரி யாத்திரை போறேன், தீர்த்தமாட போறேன், எல்லா புண்ணிய பலன்களும் கிடைக்கும், நீங்களும் வாங்க, உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அவரையும் அழிச்சுட்டு ரெண்டு பேரும் திருவேங்கடமலைக்கு போய் சேர்றா. சேர்ந்து சில காலம் வசித்துக் கொண்டு தினம் சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடிக்கொண்டு பிரம்மாவும் கருத்மானும் சாதித்த அந்த மார்கழி மாத சுக்லபக்ஷ துவாதசி வர வரைக்கும் காத்துருந்து அந்த அருணோதய வேளையிலே சுவாமி புஷ்கரணியினுடைய கரையிலே போய் ரெண்டு மகர்ஷிகளும் ஆச்சரியமா காத்துருக்கா. அந்த சமயம் வர்றதுக்காக காத்துருக்கா தீர்த்தமாடணும்னுட்டு இவ பார்த்துட்டு இருக்கிறச்சியே ஒரு அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம் அப்படின்னா, இவ கண்ணுக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் அப்படி ஆயிரம் கோடி சூரியங்கள் பளிச்சுன்னு மின்னினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரகாசம் மின்னல போல இவ கண் முன்னாடி ஒளி ஒளியா ஒளி ஒளியா தெரியறது. கண்ணு கூசுறது இவாளுக்கு என்ன நடக்கிறதுன்னு பார்க்க முடியல. என்னன்னு பார்த்தா இந்த மூன்று லோகங்களிலே இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றனவே, அதனுடைய தேவதைகள் எல்லாம் கூட ஒன்னொன்னா வந்து இந்த சுவாமி புஷ்கரணியில இறங்கிறது. இறங்கி அப்படியே அதுல நாம குளிக்கிறதுக்காக உள்ள இறங்கி புஷ்கரணியில நிக்கிறா போல எல்லாம் நின்றுருக்குது. அதை இவர் பார்க்கிறார். அந்த தேவதைகள்லாம் வரச்ச கண்ணங்கரேல்னு வர்றது. இந்த சுவாமி புஷ்கரணியிலே மூழ்கி எழுந்துண்டா விட்டு பரம பவித்திரமா வெள்ள வெள்ளேர்னு மாறி போடுறது. அப்போ மத்தவாள்லாம் வருஷமெல்லாம் அந்த புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடி தீர்த்தமாடி தங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கிக்கிறாளோ இல்லையோ, அந்த பாவங்களை எல்லாம் அந்த புண்ணிய தீர்த்தங்கள் தங்களிடத்திலே வாங்கி வைத்துக் கொண்டு அதனுடைய பிரதிபலிப்பா அந்த தீர்த்தங்கள் எல்லாம் கண்ணங்கரேன்னு அழுக்கா தெரியறது. அந்த பாவத்தை எல்லாம் அது சுவாமி புஷ்கரணியிலே வந்து இந்த வசந்த நன்னாளிலே கரைத்துக் கொண்டு அந்த பாவம் நீங்க பெற்று பரம பவித்திரமாயிடுறது. அதனுடைய பிரதிபலிப்பா வெள்ள வெளியேறு மாறிடுத்து. புண்ணிய தீர்த்தங்களுக்கே பாவத்தை போக்கி நன்மையை தரக்கூடிய வசந்த தீர்த்தமாச்சே இது. இதுல அவசியம் நீராட வேணும் என்று இவாளும் சங்கல்பம் பண்ணிட்டு இறங்கி தீர்த்தமாடுற. இவாளுடைய பாவங்கள் எல்லாம் கூட கழிந்து இவாளுடைய உள்ளும் புறமும் அதாவது ஆத்மாவும் சரீரமும் பரம பவித்திரமா நிர்மலமா மாறிடுறது. இந்த அனுபவம் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு இவாளுக்கு. ஒரு 12 நாழிக காலம் எல்லா புண்ணிய தீர்த்த தேவதைகளும் இந்த சுவாமி புஷ்கரணியிலே வாசம் பண்ணிட்டு அந்த 12 நாழிக காலம் முடிஞ்சா விட்டு திருவேங்கடமுடையான போய் சேவிச்சுட்டு அதாவது கிளம்பி அது இடத்துக்கு போய் சேர்ந்துடுத்து. இத கண்ணால பாக்குறா. இன்னைக்கும் கூட இதெல்லாம் நடக்கிறது. ஆனா நம்ம போல சாதாரண கண்கள் உடையவர்களுக்கு தெரியாது. அவர்கள் மகரிஷிகள் என்பதாலே அவ கண்ணுக்கு தெரிந்ததுன்றதுதான் விஷயம். அப்படி பார்த்தா அனுபவிச்சா அந்த சந்தோஷமும் கூட போறல அவளுக்கு. இப்படி பல மார்கழி மாசம் சுக்லபக்ஷ துவாதசியிலே தீர்த்தமாட வேணும். இந்த புண்ணிய தீர்த்தத்தினுடைய தேவதைகள்லாம் வருஷா வருஷம் வந்து தீர்த்தமாடுறத கண்ணால பார்த்து கழிக்க வேணும் அப்படின்னுட்டு தொடர்ந்து 3.5 வருஷ காலம் மலையிலேயே இவா ரெண்டு பேரும் தங்கியிருந்து ஒரு ஒரு மார்கழி சுக்லபக்ஷ துவாதசிக்கும் அந்த சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடினா அப்படின்னு புராணம் வர்ணிக்கிறது. அப்படி 3வது மார்கழி மாத சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு தீர்த்தமாடி முடிச்சுட்டு பெருமாளை போய் சேவிக்கிறச்ச இந்த மார்க்கண்டேய மகரிஷிக்கு பெருமாள் நேரையே சேவை சாதிக்கிறான். இந்த 3.5 வருஷ காலமா அர்ச்சாவதாரமா விக்கிரகமா நமக்கு சேவை சாதிக்கிறது போல சேவை சாதிச்சுருந்த பெருமாள் பிரத்யட்சமா நேர சேவை சாதிக்கிறான். சேவை சாதித்து இத்தனை பக்தியோட 3 துவாதசிகளிலே தீர்த்தமாடி 3.5 வருஷ காலம் மலையிலே தங்கியிருந்து புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்ணி கொண்டு என்னை அனுபவித்துக் கொண்டு வந்தாய், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறது போது, எம்பெருமானே சீனிவாசா, உன்னுடைய திருவடிகளிலே இடைவிடாத பக்தி நிலைத்திருக்க வேண்டும். எப்போதும் எந்த க்ஷணமும் நான் உன்னை மறக்க கூடாது. உன்னுடைய திருவடியிலே மகாபக்தி விசுவாசம் எனக்கு வேணும். அது போக நான் ஆசைப்பட்டபடி எனக்கு எல்லா புண்ணிய தீர்த்த பலனையும் தர வேணும்னு பெருமாள் இடத்திலே பிரார்த்திக்கிறார். பெருமாள் ஆச்சரியமா இவருக்கு சொல்றார், நீ கேட்ட 2 வரத்துல 1 வரம் கொடுக்கறேன். என்ன அப்படின்னா, என்னுடைய திருவடிகளிலே நீங்காத பக்தி நிலைத்திருக்க வேணும்னு கேட்ட பத்தியா, அதை கொடுக்கறேன். சுவாமி அப்ப 1 வரம் தரமாட்டீங்களா அப்படின்னா, அப்படி இல்ல, நான் அந்த வரம் உனக்கு தரணும்னு அவசியமே இல்லை. அந்த வரத்தை நான் சுவாமி புஷ்கரணி கொடுத்துட்டேன். வந்து தீர்த்தமாடுற கோடான கோடி பேர்ல ஒரு ஒருத்தருக்கும் உங்க பாவம் போட்டோம், உங்க பாவம் போட்டோம், உங்க பாவம் போட்டோம்னு நான் வரம் தரணும்ன்ற அவசியம் இல்ல. எத்தனை கோடி பேர் வேணுமானாலும், எத்தனை காலங்களுக்கு வேணுமானாலும் உன்னிடத்துல வந்து அன்னைக்கு தீர்த்தமாடினா அவளுடைய பாவங்கள் எல்லாம் வாங்கிட்டு அவளுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் மோட்சத்தை கொடுன்னு சுவாமி புஷ்கரணிக்கே நான் மொத்தமா வரம் கொடுத்துட்டேன் ஏற்கனவே. அதனால பிரத்யேகமா உனக்கு இனிமேல் தான் வரம் கொடுக்கணும்ன்றது ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு நீ சுவாமி புஷ்கரணியிலே முதல் முறை தீர்த்தமாடின பாரு, அன்னைக்கே எல்லாம் கிடைச்சிடுத்து உனக்கு. ஆகையினாலே இது உனக்கு மட்டும் இல்ல, உன்னை சாக்கா வச்சுட்டு எல்லாருக்கும் சொல்றேன், அதுல தீர்த்தமாடினாலே அந்த பலன் கிடைச்சிடும். அதுல தீர்த்தமாடிட்டு வந்து பெருமாளை பிரார்த்திச்சு சுவாமி எனக்கு பாபம் போனோம் புண்ணியம் வரணும்னு கேட்டாதான் நான் தருவேன்றது இல்ல அப்படின்னு தெளிவுபடுத்துறார் பெருமாள். மார்க்கண்டேயருக்கு அத்தனை சந்தோஷம், நான் மூன்று லோகங்களிலே இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களுக்கும் போயிருந்தால் கூட ஒருவேளை எத்தனை கோடி ஆண்டுகள் ஆயிருக்குமோ தெரியல, மூணே வருஷத்துல அந்த பலன் அதுவும் ஒரே நாள்ல கிடைச்சுடுத்தேன் எனக்கு அப்படின்னு அந்த சந்தோஷத்துல அதனுடைய வெளிப்பாடா சீனிவாசனை நேர பார்த்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்னு பார்த்துட்டே வரமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த மார்க்கண்டேய மகரிஷியும் சீனிவாசனை அனுபவித்து ஒரு ஸ்தோத்திரம் பண்றார். அது மார்க்கண்டேய கிருத சீனிவாச ஸ்தோத்ரஹா அப்படின்னு மார்க்கண்டேயர் பண்ணின சீனிவாசனை பத்தின ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கிறது. இப்போ நித்தியம் திருவேங்கடமுடையானுக்கு கார்த்தால சுப்பிரபாதம் சேவிக்கிறமோ இல்லையோ, அப்போ முதல்ல ஸ்ரீவேங்கடேச சுப்பிரபாதம் அப்படின்னு சொல்றது கௌசல்யா சுப்பிரஜாராமன் ஆரம்பித்து அந்த சில ஸ்லோகங்கள், அது முடிஞ்சாவிட்டு ஸ்ரீனிவாச ஸ்தோத்திரம்னு ஒண்ணு கமலா குச்சூச்சுக்க குங்குமத்தோன்னு ஆரம்பிக்கக்கூடியது. அதிலே சில ஸ்லோகங்கள், அதாவது ரெண்டு ஸ்லோகங்கள் தினம் சொல்லிட்டு வரோம், ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகங்கள். அந்த ரெண்டு ஸ்லோகங்களும் மார்க்கண்டேய மகரிஷி பண்ணின ஸ்தோத்திரத்தில இருந்து எடுத்ததுதான். அத்தனை விசேஷமான ஸ்தோத்திரமாக இருக்கிறபடியினாலே இந்த சுப்பிரபாதம் ஸ்தோத்திரம் பிரபத்தி மங்களம் இதையெல்லாம் பண்ணின பிரதிவாதி பயங்கர அண்ணன் சுவாமி புராணத்துல இருக்கிறதுனாலையும் வசந்த பக்தரான மார்க்கண்டேயர் பண்ணினதுனாலையும் அதை சேர்த்துட்டாரு. இதுல அது என்னன்னு பார்த்தால் வினா வெங்கடேஷம் நநாதோ நநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச. இது ஒரு ஸ்லோகம். இன்னொரு ஸ்லோகம், தெரிந்தோ தெரியாமலோ நாம் பண்ணக்கூடிய அத்தனை தவறுகளையும் அபராதங்களையும் அபச்சாரங்களையும் திருவேங்கடமுடையான் மன்னித்து நமக்கு நல்லது பண்ண வேணும் என்று பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகம். அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே அப்படின்ற ஸ்லோகம். அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான், அஞ்ஞானத்தினால அறியாமையினால நான் கணக்கே இல்லாத எத்தனையோ தோஷங்களை பண்ணி கொண்டிருக்கிறேன் எம்பெருமானே, என்ன மன்னிச்சுடு, என்ன மன்னிச்சுடு, க்ஷமஸ்வ க்ஷமஸ்வ, நீதான் என்ன மன்னிக்கணும், உன்னை தவிர என்ன மன்னிக்கிறதுக்கு யாரால முடியும், க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம், நீதான் மன்னிக்கணும், நீதான் மன்னிக்கணும். சேஷசைல சிகாமனே, சேஷாத்ரின்னு சொல்லக்கூடிய சேஷசைலம்னு சொல்லக்கூடிய இந்த திருமலைக்கு சிகாமணியாக அந்த திருமலையினுடைய கிரீடத்திலே பதிக்கப்பெற்ற வைரக்கல்லாக ஜொலிக்கக்கூடிய திருவேங்கடமுடையானே, தெரிஞ்சோ தெரியாமையோ நான் பண்ற அத்தனை தோஷங்களையும் பொறுத்துடுறாப்பா, என்னை காப்பாத்துறா அப்படின்னுட்டு அழறார் பிரார்த்திக்கிறேன். நாமும் கூட இன்னைக்கும் திருவேங்கடமுடையானிடத்திலே அதியாசரியமான ஈடுபாடு இருக்கக்கூடியவர்கள், திருவேங்கடமுடையான் தான் எனக்கு தெய்வம்னு வாழக்கூடிய பாகவதோத்தமர்கள், குறிப்பா இந்த சுப்பிரபாதம் புராண விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறவா, தினமும் பெருமாளை சேவிச்சுட்டும் வெளியில வந்துட்டு பெருமாள் இடத்துல இந்த ஸ்லோகத்தை சேவித்து மன்னிப்பு கேட்டுட்டு தான் வெளியில வர்றதுன்றது வழக்கம். பொதுவாவே எந்த சன்னதிக்கு போய் பெருமாள் சேவித்தாலும் கூட பெருமாளை சேவிச்சுட்டு பிரதட்சிணம் எல்லாம் பண்ணிட்டு ஆத்துக்கு போனோம்னு கோவில விட்டு வெளியில வரம் பாருங்க, அப்போ ராஜகோபுரத்தை தாண்டி நேரம் வந்துடக்கூடாது. ராஜகோபுரத்தை கடந்து வெளியில வந்துட்டோம், வீதிக்கு வந்துட்டோம்னா ஒரு முறை அப்படியே திரும்பவும் கோவில் பக்கமா திரும்பி நின்று ராஜகோபுரத்தை பார்த்தோ பெருமாளை பார்த்தோ கைய கூப்பி பிரபோ சமஸ்த அபராதான் க்ஷமஸ்வ அப்படின்னுட்டு பிரார்த்திக்கணும். பிரார்த்திச்சுட்டு அப்படியே திரும்பி வந்துடணும், நான் பண்ணின அத்தனை குற்றங்களையும் மன்னித்து விடு, கோவிலுக்குள்ள வந்தேன் எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ உடலாலோ மனதாலோ எத்தனையோ தப்புகள் தவறுகள் அபராதங்கள் பண்ணியிருப்பேன், கோவிலுக்கு வந்தா முழுசா உன்னதான் நினைக்கணும், அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல மனசு பறிபோயிருக்கும், இவர் அப்படி அவர் இப்படின்னு ஏதோ அபச்சாரப்பட்டு வம்பளம் வந்திருப்பேன், இல்ல யாரோ மத்தவாளை பத்தி வம்பளக்கிறத காதால கேட்டிருப்பேன், இது என்ன அப்படி இருக்கே அது என்ன இப்படி இருக்கேன்னு குறை சொல்லியிருப்பேன், குறைய மனசுல நினைச்சுட்டு இருப்பேன், உன்னை சேவிக்கிறச்ச என்னுடைய கான்சென்ட்ரேஷன் உன் மேல போகாம வேற எதுலயே கூட சதறி இருக்கும், நான் கோவிலுக்குள்ள ஸ்தோத்திரம் சொல்றச்சேன் வாயில இருந்து எச்சல் பெற்றிருக்கும். இப்படி எது வேணாலும் நடந்திருக்கலாம், சரீரத்தினாலோ மனசினாலோ நான் என்ன வேணாலும் தப்பு பண்ணிருக்கலாம். பிரபோ எதுவா இருந்தாலும் மன்னிச்சுடு, சர்வ அபராதான் க்ஷமஸ்வ, எல்லா குற்றங்களையும் பொறுத்தருள வேணும் அப்படின்னுட்டு எந்த சந்ததிக்கு போய் பெருமாள் சிவசிஷ்டம் வந்தாலும் வெளியில வந்து திரும்பி ஒரு முறை கையை கூப்பிட்டு பிரபோ சமஸ்த அபராதான் க்ஷமஸ்வான்னு கேட்டுட்டுதான் வரணும்ன்றது பெரியவாளுடைய வழக்கம். சில பெருமாள்களுக்கு நாம் பண்ண அபச்சாரத்தை பொறுத்தருள வேணும்னு பிரார்த்திக்கிற ஸ்லோகங்களே பிரத்யேகமா இருக்கும், அவளுக்குன்னு ஏற்பட்ட ஸ்லோகம் இருக்கும். அந்த மாதிரி திருவேங்கடமுடையானுக்கு என்று பிரத்யேகமா மார்க்கண்டேயர் பண்ணின ஸ்லோகமா இது இருக்கிறபடினாலே விசேஷமா திருவேங்கடமுடையான சேவிக்கிறச்ச இந்த ஸ்லோகத்தை சொல்லி மன்னிப்பு கேட்கறதுன்றது வழக்கம். தேவபெருமாளுக்கும் கூட நியாச தசகத்திலிருந்து க்ஷமஸ்வ நிகிலம் தேவ பிரணதார்த்தி ஹரப்பிரபோன்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கிறதே, அதை தேவபெருமாளுக்கு பிரத்யேகமா சொல்லி அவனிடத்திலே மன்னிப்பு கேட்கறதுன்றது வழக்கம். பிரத்யேகமா இருந்தா அந்த ஸ்லோகத்தை சொல்லி கேட்கறது, இல்லைனா பொதுவா பிரபோ சமஸ்தாபராதான் க்ஷமஸ்வ. இந்த ஸ்லோகத்துல மார்க்கண்டேயர் ஆச்சரியமா கேட்கிறார் பாருங்க, க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம், மன்னிச்சுடு மன்னிச்சுடுன்னு சொன்னா போராதா, நீ மன்னிச்சுடு நீ மன்னிச்சுடுன்னு ஏன் சொல்றார் அப்படின்னா, அவன் தான் மன்னிக்க முடியும் நம்ம பண்ணக்கூடிய குற்றங்களை அபராதங்களை அபச்சாரங்களை அத்தனை பண்றோம், அவனை தவிர வேற யாராலையும் மன்னிக்க முடியாது. மணவாள பாமணிகள் ராமானுஜர் விஷயமா ஆச்சரியமா ஒரு பாசுரம் சாதிக்கிறார், என்னை போல் பிழை செய்வார் இவ்வுலகில் உண்டோ, உன்னை போல் பொறுக்க வல்லாரும் உண்டோ, அனைத்துலகும் வாழப்பிறந்த எதிராச மாமுனிவா ஏழைக்கிறங்காய் இனி அப்படின்றத ஆச்சரியமான பாசுரம். தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே அடிக்கடி ஏன் தினமே கூட பாகவதோத்தமர்களாலே ராமானுசரிடத்திலே பிரார்த்திக்கப்படக்கூடிய பாசுரம் இது. ராமானுசரையும் தன்னையும் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க மாமுனிகள், என்னை போல் பிழை செய்வார் இவ்வுலகில் உண்டோ, இந்த லோகத்திலேயே சல்லடை போட்டு தேடினாலும் என்ன போல அபச்சாரம் பண்றவா கிடைக்க மாட்டா, அத்தனை பெரிய அபச்சாரங்களை பண்ணக்கூடியவன் நான். அதே சமயத்திலே உண்மை போல் பொறுக்க வல்லாரும் உண்டோ, நான் எத்தனை அபச்சாரங்கள் பண்ணினாலும் போனா போறது போனா போறதுன்னு உம மாதிரி மன்னிக்க கூடியவாலும் இந்த லோகத்திலே வலை போட்டு வீசினாலும் கிடைக்க மாட்டான், தேடினாலும் கிடைக்க மாட்டான். அதனாலே பிரபு என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிச்சுடு சுவாமி, எனக்காக இறங்கு, ஐயோ பாவம் குற்றமே பண்றதுக்குன்னு வாழறது இது, போனா போறது இத்த மன்னிச்சுட்டேன்னு எனக்கு அனுகிரகம் பண்ணு, இந்த ஏழைக்கு இறங்கு அப்படின்னுட்டு பிரார்த்திக்கிற. ஏன்னா உன்னை போல் பொறுக்க வல்லா யாரும் கிடையாது, அந்த மாதிரி திருவேங்கடமுடையானாலே மட்டும்தான் நம்முடைய அத்தனை பாப ராசிகளையும் அழிக்க முடியும் மன்னிக்க முடியும். அதனால நீ மன்னிச்சுடு நீ மன்னிச்சுடுன்னு க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம்னு ரெண்டு முறை அவனிடத்துல பிரார்த்திக்கிறேன். அதுவும் இல்லாமல் அஹம் தூரதஸ்தே பதாம் போஜ யுக்ம பிரணாமேச்சயாகத்ய சேவாம் கரோமி சகத் சேவையா நித்ய சேவா பலம் த்வம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வேங்கடேஷ. இந்த ஸ்லோகமும் கூட தினம் சுப்பிரபாதத்திலே சொல்லப்படக்கூடிய ஸ்லோகம், இதுவும் மார்க்கண்டேயர் பண்ணினதுதான். அப்படி வசந்த ஆச்சரியமான அர்த்த விசேஷங்களை கொண்ட ஸ்தோத்திரங்களை கொண்டு மார்க்கண்டேய மகர்ஷியானவர் தன்னுடைய விருப்பமானது நிறைவேறின சந்தோஷத்திலே, மூன்று லோகங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களிலே ஸ்நானம் பண்ண பலன் கிடைத்த சந்தோஷத்திலே திருவேங்கடமுடையானுக்கு இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணினர். அப்படி மார்க்கண்டேயருக்கு எல்லா புண்ணிய தீர்த்த பலனையும் அனுகிரகம் பண்ணின ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகா என்பதாக இந்த நாமாவளியினுடைய அனுபவம். மார்க்கண்டேய மகா தீர்த்த ஜாத புண்ணிய பிரதாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹா. அடுத்தபடியாக 46வது நாமாவளி. வாக்பதி பிரம்மதாத்ரே ஸ்ரீவேங்கடேசாய நமஹ. வாக்பதி பிரம்மதாத்ரே ஸ்ரீவேங்கடேசாய நமஹ. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் வாக்பதி பிரம்மதாதா என்பது. அதாவது எந்த ஸ்ரீனிவாசன் எந்த வெங்கடேசனுடைய அனுகிரகத்தாலே ஒரு பிராமணனுக்கு வாக்பதின்னு சொல்லக்கூடிய பட்டம் கிடைத்ததோ அந்த வெங்கடேசனுக்கு நமஹா அப்படின்றத அர்த்தம். இந்த திருமலையிலே காவிய வித்து அப்படின்னு ஒரு பிராமணன், பிரம்ம வித்துன்னு சொல்றமோ இல்லையோ அந்த மாதிரி காவிய வித்து அப்படின்னுட்டு ஒரு பிராமணன், நல்ல ஞானமும் அனுஷ்டானமும் நல்ல குணாதிசயங்களையும் உடைய மகாபாகவதோத்தமனான பிராமணன். அந்த பிராமணன் மலையில தீர்த்தமாடிந்து பெருமாள் அனுபவிச்சுட்டு மலையிலேயே வாசம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கிற சமயத்துல இந்த வசந்த திருவேங்கட மலையின் மீது இருக்கக்கூடிய பக்தியினாலே பல மகான்களும் ரிஷிகளும் பிரம்மஜானிகளும் திருவேங்கட மலையிலே நித்தியம் ஸ்நானம் பண்ணிட்டு வசிச்சுட்டு இருக்கான்ற விஷயத்தை தெரிஞ்சுண்டு அவ யார்கிட்டையாவது போய் பிரம்ம ஜானத்தை உபதேசமாக பெற்றுக் கொள்ள வேண்டும். அதாவது எம்பெருமான பத்தின எல்லா விஷயங்களையும் காலக்ஷேபம் பண்ணி தெரிந்து கொள்ள வேணும். பெருமாளை அடையக்கூடிய வழி பக்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ணி கொண்டு உபதேசமா வாங்கிட்டு பெருமாள் திருவடிகளை போய் சேர வேணும்னுட்டு பிரம்ம ஜான உபதேசம் வாங்கிக் கொள்வதற்காக ஒரு பிராமணன், ஊர் பேர் தெரியாத ஒரு பிராமணன் திருவேங்கட மலைக்கு வந்தார். இந்த காவிய வித்துன்னு சொல்லி மலையிலேயே வாசம் பண்ணிட்டு இருக்கிற பிராமணனுக்கு நல்ல ஞான திருஷ்டி உண்டு. இந்த வந்த பிராமணன் எதுக்கு வந்தான்றதை இவராவே அவன் வாய திறந்து சொல்லாமலேயே தெரிஞ்சுண்டு அப்படியே ஏதாவது ரிஷிகள் கிடைப்பாளா, ஏதாவது ஒரு ஆச்சாரியன் கிடைப்பாரா, அவரிடத்துல போய் ஞானத்தை உபதேசமா வாங்கிக்க மாட்டோமான்னு போயிட்டு இருந்த அந்த பிராமணனை இவராவே கூட்டு பிரம்ம ஜான உபதேசம் பெற்றுக்கொள்வதற்காக நீங்க திருமலைக்கு வந்திருக்கீங்களோ உங்களுக்கு நானே உபதேசம் பண்றேன்னு வாலண்டரியா இவரே கூட்டு அவருக்கு ஆச்சாரியனா இருந்து பிரம்ம வித்தியன்னு சொல்லக்கூடிய வேதம் வேதாந்தம் அதனுடைய தாத்பரியங்களை எல்லாம் உபதேசம் பண்ணி எம்பெருமானை அடையக்கூடிய மார்க்கத்தை உபதேசம் பண்ணி அவனுக்கு ஆச்சாரியன் ஆயிட்டார். இவர் பெருமாளுக்கு அத்தனை சந்தோஷம் ஸ்ரீனிவாசனுக்கு இதை பார்த்துட்டு. பொதுவா ஒருத்தர் ஒரு இடத்துல போய் ஒரு சுவாமியின் இடத்துல போய் எனக்கு இதை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டா உடனே சொல்லிடுறது இல்ல, இப்பவே சொல்றது இல்ல, அப்பெல்லாம் யோசிச்சு பார்க்க வேணும், பரீட்சை பண்ணி பார்த்துட்டு நல்ல தகுதி உடையவரா யோகியம் உடையவரா தொடர்ந்து வருவாரா, சொல்ற விஷயங்களை எல்லாம் கடைபிடிப்பாரா, புந்தகம் விளைவிக்காம இருப்பாரா, பேரை கெடுக்காம இருப்பாரான்னு இத்தனையும் பரீட்சை பண்ணி பார்த்துட்டு தான் உபதேசம் பண்றது வழக்கம். இது ராமானுஜர் காலத்திலே இப்பத்திலிருந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே நடந்ததுன்னு திருக்கோட்டியூர் நம்பிகள் சரித்திரத்தெல்லாம் அனுபவிக்கிறோம். ஆனா ரிஷிகள் காலத்திலேயே நடந்த விஷயம் இது, எந்த யுகத்திலேயே நடந்ததுன்னு கூட தெரியாது. அப்ப எத்தனை கெடுபிடிகள் இருக்கும். அப்படி அத்தனை கெடுபிடிகள் இருந்த காலத்திலும் கூட ஒருத்தன் வாய திறந்து வந்து சேவித்து பிரார்த்திக்காமலேயே கூட்டு உபதேசம் பண்ணினாரோ இல்லையோ இந்த காவிய வித்துன்னு சொல்லக்கூடிய பிராமணர். அதை பார்த்து பெருமாளுக்கு சீனிவாசனுக்கு அத்தனை சந்தோஷம். இந்த திருவேங்கட மலைக்கு போய் திருவேங்கடமுடையானிடத்திலே பிரார்த்தித்தாதான் நம்முடைய மனசுல இருக்கிற ஆசை நிறைவேறோன்றது இல்ல, அவனுடைய அனுகிரகம் பெற்ற பாகவதோத்தமர்கள் திருமலையிலே நித்தியவாசம் பண்றாளே அவளிடத்துல போய் கேட்டாலும் கூட நம்ம மனசுல இருக்கிறது நிறைவேறதுன்ற விஷயத்தை இவன் நிரூபித்து காட்டினானே. திருவேங்கட மலைக்கு தேடி வரக்கூடிய மனுஷாளுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்தானே. பெருமாள் மட்டுமில்லை அங்க இருக்கக்கூடிய பாகவதாலும் கூட நல்லது பண்ணுவான்னுட்டு இவன் அந்த எண்ணத்தை வரவைத்தானே. அதனால விசேஷமா இவனுக்கு ஏதாவது பண்ணணும்னுட்டு பெருமாள் அந்த காவிய வித்துன்னு சொல்லக்கூடிய பிராமணனுக்கு புருஹஸ்பதின்ற பதத்தை கொடுத்து வாக்பதி என்கிற பட்டத்தை கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார். அந்த காவிய வித் என்கிற பிராமணன் தேவர்களினுடைய குருவான புருஹஸ்பதியாக மாறினான். ஆக காவிய வித்தை தேவ குருவாக புருஹஸ்பதியாக வாக்பதியாக மாற்றின பெருமை ஸ்ரீ வெங்கடேசனுக்கு உண்டு. வாக்பதினா வாக்குக்கு அதிபதி, பேச்சுக்கு அதிபதி. தேவகுருவான புருஹஸ்பதி பேசினாரானா ஒரு வார்த்தை கூட அமங்கலமான வார்த்தையோ வீண் வார்த்தையோ வராதாம். அத்தனையும் வசந்த வேதம் போல இருக்கக்கூடிய வார்த்தைகளாம். அப்படி வாக்குக்கு அதிபதியாக வாக்பதியாக இருக்கக்கூடியவர் எந்த அமுதமயமான திவ்ய வாக்கினாலே அப்படியே போயிட்டு இருக்கிற பிராமணனை கூட்டு பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணினீங்களோ அந்த வாக்குக்கே அதிபதியாக நீர் விளங்க கடவீர்னுட்டு வாக்பதின்ற சிறப்பு பட்டத்தை கொடுத்து புருஹஸ்பதியா பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான் ஸ்ரீ வெங்கடேசன். அதை இந்த நாமாவளி சொல்றது. வாக்பதி பிரம்மதாத்ரே, இந்த பிராமணனுக்கு வாக்பத்தின்னு சொல்லக்கூடிய பட்டத்தை கொடுத்த புருஹஸ்பதி ஆக்கிய ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா. இதற்கு முன்னாலே நாமாவளியாலே மார்க்கண்டேய மகரிஷிக்கு எல்லா புண்ணிய தீர்த்த பலத்தையும் கொடுத்த ஸ்ரீ வெங்கடேசன் சொல்லிட்டு அந்த கதையானது வர்ணிக்கப்பட்டது. அது வாமன புராணத்திலே இருக்கக்கூடியதான 44வது அத்தியாயத்திலே இருக்கிற கதை. அதற்கு அடுத்த திருநாமமான இந்த நாமாவளியிலே அதற்கு முந்தியதான 43வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய கதை இங்கே சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, நிமி புத்திரரான ஜனகருக்கு உபதேசம் பண்ணிட்டு வந்தாரே வாமதேவர் திருவேங்கடமலையுடைய பெருமைகளை எல்லாம் பத்தி. அப்போ வாமதேவர் தனக்கு பிரம்மா உபதேசித்த திருவேங்கடமலையனுடைய பெருமையையும் சுவாமி புஷ்கரனுடைய பிரபாவத்தையும் ஸ்ரீனிவாசனுடைய மகிமையையும் பறக்க சொல்லிட்டு வர, அப்படி சொல்லிட்டு வரச்ச திருவேங்கடமலையில என்னென்ன அதிசயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு வரேன். ஏற்கனவே பார்த்தோம், சுவர்ச்சலா சுதன் எஸ்த சைனாபத்திய பராய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. சுவர்ச்சலைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணினுடைய குமாரனை விஸ்வக்சேனராக பட்டம் கொடுத்த ஸ்ரீ வெங்கடேஷன் பார்த்தோம். அப்ப விஸ்வக்சேனர் அவதாரம் பண்ணினது இந்த திருமலையிலேன்னு தெரியறது, விஸ்வக்சேன பட்டத்தை அவர் பெற்றது இந்த திருமலையிலேன்னு தெரியறது, விஸ்வக்சேனர் தேவஜித் முதலான அசுரர்களை வதம் பண்ணினது இந்த திருமலையிலேன்னு தெரியறது, அதுவும் போக சாதாரண ஒரு பிராமணனை பிருகஸ்பதியாக மாத்தினதும் இந்த திருமலையிட்டோ இந்த பெருமையை சொல்லிட்டு வர. அஸ்மின் கிரௌ புரா கஷ்டிதாகத்ய பிராமணோத்தமஹ ஜிஜ்ஞாசும் காவிய விண்ணாம பிரம்ம ஜானஸ்ய மானத ஸ்வயமாஹூய விப்ரேந்திரம் பிரம்ம ஞானமனுத்தமம் தத் பரம தர்ம ஆத்மா வாசஸ்பதி ரபூன்முனே. காவிய வித்துன்னு ஒரு பிராமணன், ஆச்சரியமான ஆச்சார அனுஷ்டானங்களை உடைய நல்ல ஞானத்தை உடைய பிராமணன் ஜிக்னியாசு, வேதத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஆராய்ச்சி பண்ணி இதுதான் பிரம்மம் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மகா வேதாந்த ஞானி. அவனுடைய பெயர் காவியவித்துன்னு பெயர். அவன் தானாவே ஒரு பிராமணனை கூட்டு பிரம்ம ஜானத்தை கொடுத்தான், அப்பேற்பட்ட உத்தமன் அவனுக்கு, அப்பேற்பட்ட பரம தர்மாத்மாவான அவனுக்கு எம்பெருமான் வாசஸ்பத்தின்னு சொல்லக்கூடிய, வாக்பத்தின்னு சொல்லக்கூடிய, பிருகஸ்பத்தின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டத்தை கொடுத்தான் இந்த மலையிலேன்னு. இதற்கு காரணம் இந்த மலையினுடைய பெருமை, இந்த சுவாமி புஷ்கரனுடைய மகிமை, இந்த மலையில இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுடைய பெருமைன்னு புரிய வைக்கிறார் உதாரணம் சொல்லி அவருக்கு. அப்போ காவிய வித்து அப்படின்ற பிராமணன் பிருகஸ்பதி ஆனான்னா அதுக்கு இந்த திருமலையினுடைய பிரபாவம் காரணம்னா என்ன அர்த்தம், அந்த திருமலைக்கு அதிபதியான ஸ்ரீனிவாசனே காரணம் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அவனுக்கு வாக்பதி பட்டத்தை பிரம்ம பட்டத்தை கொடுத்த ஸ்ரீனிவாசனுக்கு நமஹா அப்படின்னுட்டு இந்த நாமாவளி கொண்டாடுறது. இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, வாக் அப்படின்னா சரஸ்வதிக்கு பெயர், பத்தின்னா கணவன், வாக் பத்தின்னா சரஸ்வதியினுடைய கணவனான பர்த்தாவான நான்முகன் பிரம்மா. பிரம்மம் அப்படின்னு வேதத்துக்கும் கூட பெயர், வேதத்துக்கு வேதம் ஆகமம் ஆம்நாயம் நிகமம் அப்படின்னு நிறைய பெயர்கள் சம்ஸ்கிருதத்திலே உண்டு, தமிழ்ல மறை ஓத்து அப்படின்னு எல்லாம் நிறைய பெயர்கள் உண்டு. அதிலே பிரம்மம்னு சொல்லக்கூடிய வேதத்தை குறிக்கும். வாக்பத்தின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதியினுடைய கணவனான பிரம்மாவுக்கு சிருஷ்டியினுடைய ஆரம்ப காலத்திலே பிரம்மம்னு சொல்லக்கூடிய வேதத்தை எம்பெருமான் உபதேசம் பண்ணினானோ இல்லையோ, எம்பெருமானுடைய தொப்புள் கொடியிலே இருந்து பிரம்மா அவதாரம் பண்றான், அவதாரம் பண்ணி சகஸ்ர கோட்டி யுகதாரினே நமஹா, ஆயிரம் கோடி யுகங்கள் தபஸ் பண்ணி நாம எங்க இருந்து வந்தோம், நம்ம யார் படைத்ததுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். அப்போ எம்பெருமான் சயனிச்சுருக்கிறான், அவனை சேவிச்சுட்டு பிரபோ நீங்க யாரு நான் யாரு என்னையும் படைச்சிங்கன்னு இதெல்லாம் கேட்டுண்டு வரச்ச பெருமாள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு, உன்னை கொண்டு சிருஷ்டி காரியம் பண்ண போறேன், உன்னை அதுக்கான வேலைக்காக நான் நியமிக்கிறேன்னு பெருமாள் தன்னுடைய கட்டளையை நியமனத்தை தெரிவிச்சுட்டு, வேதத்தை கொண்டு நீ சிருஷ்டி பண்ணலாம்னுட்டு அதுக்காக வேத உபதேசம் பண்ற, அதையும் இந்த நாமா நினைவு கூறுகிறது. சிருஷ்டியினுடைய ஆரம்ப காலத்திலே வாக்பத்தின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணி அவனை சிருஷ்டி பண்ணக்கூடிய காரியத்திலே நியமித்த ஸ்ரீனிவாசனுக்கு நமகா அப்படின்னுட்டு இந்த நாமாவளி சொல்றது. அதனால ஜகத் காரணமா லோகத்தை படைத்து பிரம்மாவுக்கு வேதோபதேசம் பண்ணினவன் இந்த ஸ்ரீனிவாசன் தான் அப்படின்னு தெரிவிக்கிறதுன்னு இன்னொரு அர்த்தம். இதுவும் போக சங்கராஜா தபஸ் பண்ணினா அப்ப எல்லோரும் பெருமாளை சேவித்தா அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்றமோ இல்லையோ, பிரம்மா ஜனகர் தசரதர் ஸ்வேதத்வீப வாசிகளான மகான்கள் நித்தியசூரிகள்னு சொல்லிட்டே போறமோ இல்லையோ, அதிலே புருஹஸ்பதியும் கூட உண்டு. பிரம்மம் அப்படின்னு பெருமாளுக்கும் பெயர், வேதத்துக்கும் பெயர், எல்லோருக்கும் சேவை சாதித்த பெருமாள் இந்த புருஹஸ்பதிக்கும் கூட சேவை தந்தார். அதனால பிரம்ம தாத்ரே அப்படின்னா தன்னையே கொடுத்த பெருமாள், தன்னையே கொடுக்கறதுன்னா தன்னுடைய சேவையை முழுமையா வழங்கிய பெருமாள் நடத்தும். அப்படி பிரம்மமாகிற தன்னுடைய சேவையை வாக்பத்தின்னு சொல்லக்கூடிய புருஹஸ்பதிக்கு தந்த பெருமாளுக்கு நமகான மூணு விதமான அர்த்தம் இதுக்கு. ஆகையினால எந்த பரம புருஷனாலே ஒரு பிராமணனுக்கு பிரம்ம ஜானத்தை கொடுத்த காவிய வித்து வாக்பத்தின்னு சொல்லக்கூடிய புருஹஸ்பதி ஆனானோ, எந்த பரபிரம்மமான ஸ்ரீனிவாசன் சிருஷ்டியினுடைய ஆரம்ப காலத்திலே வாக்பத்தின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கு வேதமாகிற பிரம்மத்தை கொடுத்தானோ, எந்த பரமபுருஷனான ஸ்ரீனிவாசன் அந்த பிருகஸ்பதி சங்கராஜா தபஸ் பண்ணின காலத்திலே வந்து சேவிக்க காத்து கொண்டிருந்த போது பிரம்மம்னு சொல்லக்கூடிய தன்னையே கொடுத்தானோ, அப்பேற்பட்ட ஸ்ரீனிவாசனுக்கு வெங்கடேசனுக்கு நமகா அப்படின்னு இந்த நாமாவளிக்கு அனுபவம். வாக்பதி பிரம்மதாத்ரே ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் ஸ்தேஷசைலசிகாமனே. வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேயந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே.